يسأل السائل: هل أنتم كيف كان على الأقل في هذه اللحظة؟ ثم السنة لا شأن عظيم. Module 1. Retranscrire un mot. Chapitre 5. Dictée 20. Premier mot. يقود. يقود. يقود. يقود. يقود. يقود. Deuxième mot. يروح. يروح. يروح. يروح. يروح. يروح. Troisième mot. سابر. سابر. سابر. سابر. سابر. سابر. Quatrième mot. يبيت. يبيت. يبيت. يبيت. يبيت. يبيت. Cinquième mot. باشر. باشر. باشر. باشر. باشر. باشر. Sixième mot. يغيب. يغيب. يغيب. يغيب. يغيب. يغيب. Septième mot. تابع. تابع. تابع. تابع. تابع. تابع. Si tu as acheté la formation, la correction est disponible sous la vidéo dans ton espace personnel. Si tu n'as pas encore acheté notre formation de plus de 300 dictées progressives, le lien est en description, et tu peux répondre en commentaire.